श्रीमान्नेङ्करनाथाय कविताकीकेसरी वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदाहृदि अश्वत्थपरम्पराये नमः. இதுபரியந்தம் ரெண்டு பாதம் வந்து இன்னும் சொல்ல போனா ஒன்றரை அத்தியாயம் வந்திருக்கு. இந்த ஒன்றரை அத்தியாயத்திலையும், அதாவது முதல் அத்தியாயம் சமன்வய அத்தியாயம், இரண்டாவது அத்தியாயமானது அதிரோத்த அத்தியாயம், அதுல ரெண்டு பாதங்கள், ஆக ஆறு பாதங்கள். இந்த ஆறு பாதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஜெகத்காரணமான பிரம்மம் அது எப்படிப்பட்டது, அது பரமாணு காரணமாகும், பிரதான காரணமாகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எத்தனா சொல்லணும், இதான் மதஸ்தார். அது அத்தனையும் அடிச்சு பிரம்ம காரணமாகவே சரி, அதை எதுவுமே அசைக்க முடியாது அப்படின்னு ஆறு பாதத்தான சொல்லப்பட்ட முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது உபனிஷத் பாக்கியங்கள், அதுலேயும் காரணத்துவத்தில் சொல்லக்கூடிய உபனிஷத் பாக்கியங்கள், அந்த உபனிஷத் பாக்கியங்களுக்கு பிரம்மத்தில் சமன்மயப்படுத்துறது சொல்லப்பட்டது. இது முதல் அத்தியாயத்தினுடைய விஷயம். இரண்டாவது அத்தியாயத்திலையும் பிரம்ம அந்த காரண வாக்கியங்கள்லாம் இருக்கு, அந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மத்தையே சொல்றது, பிரம்மத்தையே சொல்றதுன்னு சொன்னோம். அதுல தோஷம் சொல்றத முதல் பாதத்துல, ஸ்மிருதி பாதத்துல, இரண்டாவது பாதத்துல இதர மதங்கள்ல தோஷங்களை சொல்லி அவன் மதத்தையே அடிச்சு விடுறது. இந்த மாதிரி பிரம்ம விஷயக்கமான விசாரம் முடிஞ்சது. அதாவது காரணத்துவம் காரண விஷயமான விசாரமானது இது முடிஞ்சிருக்கு. இனிமேல் என்ன அப்படின்னா, காரிய வர்க்கங்கள், காரிய வர்க்கங்கள் எல்லாம் சொல்லி அவ வந்து சில இப்படி கேட்க போறான். ஸ்ருதிகள், நீ வந்து ஸ்ருதியை பிரமாணமாக கொண்டு உபநிடத்த பிரமாணங்களாக கொண்டு நீ சாதிக்கிறியோ, அந்த உபநிடதங்களை சொல்லி சொன்னா கூட அதிலேயே சில உபநிடதங்கள்ல சில வஸ்துக்கள்லாம் நித்தியமானது, சில வஸ்துக்கள்லாம் அனித்தியமானதுன்னு சொல்லிருக்கு. இப்படிலாம் விபரீதமான சுதிகளே பேதமா சொல்றது, விருத்தமா சொல்றது. அதனால காரிய வர்க்கத்துல காரியங்கள், பிரம்மத்துக்கு எது எது காரியமா இருக்கோ அவைகள்லாம் எல்லாமே காரியங்களா இருக்குமா, அல்லது எல்லாத்துக்குமே பிரம்மம் காரணமா இருக்குமா, சிலதுக்கு பிரம்ம காரணம், அது சிலதுக்கு தனக்கு முன்னாடி வஸ்து காரணம், இப்படி எல்லாம் சொல்லணுமா, எது காரணம், அதாவது பிரம்ம காரணத்துவம் அனைத்து காரிய வஸ்துக்கள்லயும் வருமா அல்லது வராதா, ஏன்னா ஸ்ருதியானது அந்த மாதிரி சொல்றது, வரிசையா சொல்ல போற. ஏன்னா ஆகாசம், ஆகாசத்துக்கு உற்பத்தி சொல்றது ஒரு வாக்கியம், இன்னொரு வாக்கியம் ஆகாசத்துக்கு உற்பத்தியே கிடையாது, அது அமிர்தம், வாயு அந்தரிஷம் அமிர்தம், ஒரு இடத்துல உற்பத்தி சொல்றது ஆகாசத்துக்கு, இன்னொரு இடத்துல மரணமே இல்லை, அழிவே இல்லை, அமிர்தம் அப்படின்னு மத்திய மரணமே இல்லை, இறப்பே இல்லை அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல சொல்றது. அது மாதிரி ஜீவனை ஒரு இடத்துல அதுக்கு உற்பத்தியை சொல்றது, துவையின ஜீவான் ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஜீவன்லாம் இந்த பஞ்சபூதங்களை கொண்டு சிருஷ்டி பண்ணிடலாம் பண்ணுவான். இன்னொரு இடத்துல உற்பத்தியே இல்லை, நஜாயத்தே மரியதேவா. இப்போ பரஸ்பர விருத்தமான விஷயங்கள், அது மாதிரி ஒரு இடத்துல ஏதஸ்மா ஜாயத்தே மனசர்வேந்திரியான கம் வாயு ஜோதிராபா திருச்சி விஸ்வசிய தாரணி அப்படின்ற இந்த பரமாத்மா கிட்டே இந்திரியங்கள், மனசு, முச்சப்பிராணன், வாயு, ஆகாசம், தேஜஸ்ஸு, ஜலம், பிருத்திவி அனைத்துமே பெருமாள் கிட்டே உற்பத்தியாது அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது ஒரு உபநிஷத்துல. இன்னொரு உபநிஷத்துல தஸ்மாத்மா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோ அக்னி அப்படின்னு தனக்கு முன்னாடி இருக்கிற தத்துவத்திலிருந்து உற்பத்தியாளர் சொல்றது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாத்தி மாத்தி சொல்றது பிரஷர். அதனால அது எதிர இருக்கிறான், சுதியே விருத்தமா சொல்றது, சுதியே விருத்தமா சொல்றது, அதை எதுக்கு நீ பிரமாணம் வச்சுக்கணும், அதுக்கு பதிலாக நாங்க சொல்றதே வச்சுக்கோ எப்படி சாங்கியன் வைசேஷிகன் இவன் கேள்வி கேட்கிறான். இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறது அதுக்கு பதில் சொல்லணும். அது பதில் சொல்லணும்ன்றோம் இந்த ரெண்டு பாதம் உண்டாச்சு. அதாவது இப்ப என்னன்னாக்க பௌக்கிய வர்க்கம் பௌக்கியம்னா என்னத்தோ பஞ்சபூதங்கள் அவைகளை சிருஷ்டி. பிரதங்காத்து போக்தாக்கான ஜீவன் அவனுக்கு சிருஷ்டி உண்டாயி. அப்புறம் அவனுடைய சுரூபம் எப்படிப்பட்டது இதெல்லாம் சொல்றதுக்கோசரம் இந்த மூணாம் பாதம். இது வியத் பாதம்னு பேரு. ஏன்னா முதல்ல ஆரம்பமே நவியதே வியத்தனா ஆகாசம், அந்த வியத்துக்கு உற்பத்தி உண்டான ஆரம்பிச்சிருக்கு. அதனால இது வியத் பாதம் பேரு. கடந்த இப்ப அடுத்த பாதம் எட்டாவது பாதம் முதல்ல இருந்து இந்த இரண்டாவது நாலாவது பாதம், அதுக்கு பிராணபாதம். பிராணபாதம்னா என்ன அர்த்தம்? அந்த போகங்களுக்கு உபயோகமா இருக்க முடியும். எது? நம்ம கண்ணு இருந்தாதான் பார்த்து ரசிக்க முடியும். காது இருந்தாதான் ஒருத்தன் பாட்டு பாடுவான், அதை ரசிச்சு கேட்க முடியும். மாதிரி கண்ணு இருந்தா பார்க்க முடியும், காது இருந்தா கேட்க முடியும், உடம்பு சோடு இருந்ததுன்னு அது தொட முடியும். இப்படி நாக்கு இருக்கவே தான் நம்ம ரசி ரசி அனுபவிக்கிறோம். அதனால இந்த மாதிரி இந்திரியங்கள் எல்லாம் அவைகளுக்கு எல்லாம் உற்பத்தி உண்டாயி. இந்திரியங்களுடைய சங்கியை அது எத்தனை இருக்குது, அவைகள்லாம் சுரூபம் எப்படி, அது ரிபுவா அல்லது அணுவா, அதுக்கப்புறம் முக்கிய பிராணனுக்கு எப்படி உற்பத்தி உண்டா இல்லையா, முக்கிய பிராணன் சுரூபம் என்ன, அதே மாதிரியாக இவெல்லாம் எங்க போய் அடையும். கருதியில கெஷ்ட சிருஷ்டி எப்படிப்பட்டது, அதை யார் பண்றா, அப்படி எல்லாம் அதுல எட்டு அதிகரணம், இதுல ஏழு அதிகரணம். இந்த வியத் பாதம் இப்ப மூணாவது பாதம், அது ஏழு அதிகரணங்கள். அப்புறம் அடுத்த பாதத்துல எட்டு அதிகரணங்கள். இது அபூர்வமான சித்தாந்தங்கள் எல்லாம் சொல்லப்படும். ஜீவனுடைய சுரூபம் எப்படிப்பட்டது, அவனுக்கு ஞாத்திரத்துவம் உண்டா அல்லது ஞான சுரூபம் உண்டிதானா அல்லது ரெண்டுமே உண்டா, அது சொல்ல போறேன். அந்த மாதிரி ஜீவன் கர்த்தாவா இல்லையா, சாங்கியம்னா ஜீவன் கர்த்தாவே இல்லை, அத்வைதிகள் அந்த மாதிரி சொல்றான் கர்த்தத்துவம் உண்டு சாங்கி போறேன். அந்த மாதிரி இந்த கர்த்தத்துவம் இருக்குது, அது சுவாதீனமா அல்லது பராதீனமா, எம்பெருமான அதீனமா வருதா அல்லது சொதா இவன் சுதந்திரமாவே பிரவர்த்திக்கிறானா, அப்புறம் இவன் எப்படி பெருமானுக்கு அம்சமா இல்லையா, துருவைக்குமா விசிட்டைக்குமா அம்சமா அல்லது உபாதியா அவித்தியா, எதனால் இவன் ஜீவனும் தர்க்கான், அதெல்லாம் சகிக்க போற. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் இங்க சகிக்க போற. அதனால இந்த விகத் பாதம் இருக்கு பேரு, அடுத்த பாதத்துக்கு பிராணபாதம் பேரு. இந்த ரெண்டு பாதத்தினாலையும் இந்த மாதிரி போக்கிய வஸ்துக்கள் போக வஸ்துக்கள் என்ன நம்ம விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறோமே, பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாஷம் இதெல்லாம் அனுபவிக்கிறோம், அவைகள்லாம் போக்கியங்கள். அவைகளை பத்தியம் அந்த போக்தா அனுபவிக்கிற ஜீவனை பத்தியம். அதன் பிறகு போக உபகரணங்கள் இந்திரியம் தேகம் புராணன் இவைகள்லாம் பத்தி எல்லாம் இந்த ரெண்டு பாதத்துல 15 அதிகரணத்தினால அழகா விசாரிக்கப்படுகிறது. அதனால இந்த ரெண்டு பாதங்களும் சேர்ந்து ஒரு பேட்டிக்கா இருக்கு. என்ன? காரியவர்க்க விசோதனம், காரியவர்க்க சோதனம். இது பர்யந்தம் காரணமான பிரம்மத்தை பத்தி விசாரங்கள் எல்லாம் பிரவர்த்தி. இப்போ காரியத்தை பத்தி சோதனம். ஆனால் காரியத்தை பத்தி சோதனம் பண்ணாலும் காரணமான பிரம்மத்திலேயே தன்மை. என்ன? பிரம்மமே காரணம்னு திருப்பி சாதிக்க போறோம். அதான் பிரம்மத்தினுடைய காரியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால அந்த விஷயமே இங்க விசாரம் பண்ணணும். இதுல ஏன் இந்த மாதிரி விசாரம் பண்ணணும்? அதான் பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லியாச்சு. ஆறு போதங்கள்னால பிரம்மமே காரணம், பிரம்மத்துக்கு இவைகள் எல்லாம் காரியம் ஏற்கனவே சொல்லியாச்சு. சாங்கியன கிரணம் பண்ணியாச்சு, கர்ணம் பண்ணியாச்சு, அபேதிய கிரணம் பண்ணியாச்சு, எல்லாம் கிரணம் பண்ணியாச்சு. திரும்பி அதுக்கு சொல்லணும், இவையெல்லாம் சொல்லவே வேண்டாமே அப்படின்னா அப்படி இல்ல. போன ரெண்டு பாதங்கள்லாம் சாங்கியம் கேட்டதெல்லாம் இப்படி யுக்திகளை கொண்டு தர்க்கங்களை கொண்டு தன்னுடைய ஸ்மிருதிகளை கொண்டு அவன் ஆட்சேபித்தான். இப்பயோ அப்படி இல்ல, ஸ்ருதிகளையே கொண்டு எடுத்துக்கிறான். நீ சொல்ற ஸ்ருதியே உனக்கு விருத்தமா சொல்றது, நீ சொல்ற ஸ்ருதியே உனக்கு விருத்தமா சொல்றது. அப்படி இருக்கச்ச அதை எதுக்கு நீ ஏத்துக்கணும்? நாங்க சொல்ற யுக்திகளையே எடுத்துக்கோ, அந்த யுக்திகளை வச்சு பார்க்கணும். இது தேவையே இல்லை, இந்த மாதிரி ஸ்ருதிகளே வேண்டாம். அப்படியே ஸ்ருதிகள் சொல்றாலும் நாங்க சொல்ற பிரமாண காரணமாக சேர்த்து அல்லது பிரதான காரணமாக சேர்த்து அப்படி எல்லாம் ஆட்சேபிக்க போறாங்க. அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். அதுவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்பத்தை வச்சுட்டு இருக்கா. சாங்கியாள், வைசேஷிகாள், ஜெயினாள், பௌத்தாள், பாசுபதாள், இவா எல்லாருமே ஸ்ருதிகளை வச்சிருந்து விபரீதமான நிறைய கற்பிக்கிறார். அப்படி விபரீதமான கற்பிக்கிறதுனால அத இப்ப கண்டனம் பண்ணணும். அவெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் கற்பிக்கிறார், எப்படி எப்படி அவர் சித்தாந்தத்தை சொல்லிட்டு போறார், அதெல்லாம் சொல்லி அத இந்த ரெண்டு பாதத்தினாலையும் கண்டிக்க போற அப்படிங்கறத இந்த சொல்ல இப்படி அப்படின்னா, அதாவது முதல் அத்தியாயத்துல காரணத்துவம் பிரம்மம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது அபாதிதம், அதை வந்து யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு இரண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் ஸ்மிருதி பாதம் அந்த பாதத்துல சாட்சிக்கிறேன். இரண்டாவது பாதம் தர்க்க பாதம், அதுல குதர்க்கமான சந்தேகம் யுக்தி தத்துவம் பிரமாணம் அதெல்லாம் காமிச்சாரே வைசேஷிகார் சாங்கியார் பௌத்தார் இவாள்லாம் அவள்லாம் அடிச்சு கொடுத்தார். அதனால ரெண்டு பாதத்தினால குதர்க்கத்தினால எங்க வேற வேதம் சொல்லக்கூடிய பிரம்மகாரணவாதத்தை அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இவாள்லாமே இந்த காரணத்துவம் அனைத்துக்கும் காரணமா இருக்குமா அல்லது சில விஷயத்துக்குதான் காரணமா, ஸ்பஷ்டமா சொல்ல போறாரு. சில விஷயத்துக்கு தான் காரணமா இருக்கும், சில விஷயத்துக்கு அது காரணம் என்ன பிரம்மம் அப்படின்னு சொல்ல போறா அப்படின்னு சில பேர் ஆட்சேபிப்பார். அந்த ஆட்சேபத்தை தான் காரணம் பண்ணுவார். ஏன்னா இப்ப என்ன எடுத்துன்னா பின்னாடி பரியந்தம் சாங்கியாதிகள்னா யுக்தி வண்டிதான் சொன்னான் தர்க்கம், அதான் காரணம் பண்ண. இப்பயோ சுதிய வச்சுன்னு கேட்கிறாவா, சுதிய வச்சுட்டே கேட்கிறான். சுதியே எப்படி சொல்றதே, உன் சித்தாந்தத்துக்கே விருத்தமா சுதி சொல்றது, அதை எப்படி நீ ஏற்க முடியும்? அதனால ஒவ்வொருத்தருடைய பட்சத்தை இப்ப சொல்ல போற. அதனால எங்களுக்கு இஷ்டமோ அனிஷ்டமோ சுருதி எனக்கு பிடிக்கும் பிடிக்கலன்னு வேற, ஆனா நாங்க சொல்றதை ஏற்றுக்கோம். சுருதியோ விருத்தமா சொல்றது எப்படி அப்படின்னாக்கா, எல்லா வஸ்துக்களும் நித்தியம் நாம சொல்றோம். சாங்கியனோ எல்லா வஸ்துக்களும் நித்தியம்னு சொல்றோம். நம்ம சொன்ன நித்தியம் எப்படின்னாக்கா, எல்லா வஸ்துவும் நித்தியம்தான், அதனுடைய நிலைகள் ஸ்டேட்டஸ் அவஸ்தைகள் அவைகள் ஒன்றி மாறிட்டு இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். நம்ம சித்தாந்தத்துல அதுவே கிரமம், அதாவது நிலைகள்லாம் அனித்தியங்கள், அவஸ்தைகள் வாங்க ஒரே தங்கக்கட்டி. அந்த தங்கக்கட்டி வச்சு நம்ம என்ன பண்றோம், முதல்ல ஒரு செயின் பண்ணிக்கிறார், நெக்லஸ் பண்ணிக்கிறார். உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நெக்லஸ் அழிச்சுட்டு திருப்பி என்ன பண்ற, வளையலா மாத்திட்டு அதையே மாத்திட்டு மாறிட்டே இருக்கு. தங்கம் அப்படியேதான் இருக்கு, தங்கத்தினுடைய நிலைகள் இருக்கு போதுங்கோ, நகைகள் ஆபரண நிலைகள் அவைகள் தான் மாறுறது. ஆக நிலைகளுக்கு தான் அனித்யத்துவம், வஸ்துவுக்கு நித்தியத்துவம் தான், இதான் பிரவாக நித்தியம் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுடையது. ஆனால் அவ வந்து இருக்கோ சாக்கியார் அவனு நித்தியம் தான் வச்சிருக்கா, ஆனா அவன் எப்படி நித்தியம் வச்சிருக்கா தெரியுமோ அப்படின்னாக்கா, நம்மள மாதிரி இல்ல, அவன் நித்தியத்துவத்தை நம்ம ரெண்டு பேரும் வச்சுக்கிறோம். அவன் சொல்றான் நம்மளும் சொல்றோம், சத்காரியவாதிகள் நம்ம ரெண்டு பேருமே அவனும் சத்காரிய வாசம், நம்மளும் சத்காரிய வாசம். நம்ம சொல்றது வஸ்துவுக்கு நிச்சயத்துவத்தை சென்று அதனுடைய அவஸ்தைகளுக்கு அனித்தம். ஆக ஒரே வஸ்துதான் மாறிட்டே இருக்கு. அழகாக உதாரணம் காமிச்ச பாஷக்காரர், ஒரு குழந்தை, குறைக்கச்ச குழந்தை, 5 வயசு பாலகன், 15 வயசு குமாரன், 25 வயசு யுவகன் இளைஞன், அதே வயசு சக்க பிரதன், ஒரே ஆள் தான். அவனுடைய உடம்பினுடைய தசைகள் இருக்கு, அவஸ்தைகள், அந்த நிலைகளை வச்சு நாம என்ன சொல்லணும், ஒரு குழந்தை, குழந்தை பாலகன் ஆயிட்டான், பாலகன் குமாரன் ஆயிட்டான், குமாரன் யுவகன் ஆயிட்டான், யுவகன் அறியாதவன் ஆனான், அறியாதவனும் வயசானவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றோம். அதனால இதான் கிரமம் போயிட்டு. அதனால நம்ம சித்தாந்தம் அப்படி, அவன் என்ன சொன்ன தெரியுமா, இந்த குணம் குணின்லாம் கிடையாது, அவருக்கு விசேஷம் விசேஷம்லாம் வச்சுக்கல, எல்லா வஸ்துக்களுமே நித்தியம்தான், உற்பத்தின்றதே கிடையாது, அபிவியக்தி தான் வர்றது, அபிவியக்தி தான் லோகத்துல இருக்கு. அபிவியக்தி என்ன நடக்கும், முதல்ல நமக்கு தெரியல, தெரியாத வஸ்து இப்போ தெரிஞ்சு வச்சு வெள்ள தெரியுது. அதுக்கு அவர் சொல்ற சில தெரியல வந்து தாறு பண்ணி வந்து அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, இது இருக்கு பாருங்க, எள்ளு, எள்ளுல இருந்து என்ன வருது, எள்ளுல என்ன இருக்கவே தானே, எள்ளுல இருந்து என்ன வந்தது, அதனால ஏற்கனவே என்ன இருக்கு, அதுல இருந்தது இப்ப வெளிக்குணரப்படுறது, நம்ம அது செக்காடுறோம், செக்காடினாக்க என்ன வருது, அது ஒண்டிதான் இந்த காரகங்கள் கிரியைகள், நம்மளால பண்ணப்படக்கூடிய கிரியைகள்னால என்ன வருதுன்னாக்கா இந்த எண்ணெயா வருது, எண்ணிலிருந்து எண்ணெயா வருது, இதுதான் நாம சொல்றோம். அவன் அதை நம்ம எல்லாரும் சொல்றதுக்கு முடியும், அதை அவன் சொல்றான் சமைக்கணும். இப்ப எள்ளுதான் எண்ணெயா மாறி, ஆக எள்ளுல என்ன இருக்கு, நேத காரணம் அது உள்ள இருந்து வெளில வந்தது, அவ்வளவுதான் அது. அதனால அபிவியக்தி எதுவுமே புதுசா உண்டாகல, எல்லாம் உள்ள இருந்தது வெளியில தெரியுது, வெளியில தெரியுது. இது வந்து இந்த ஞாதிகரணத்துல ஒரு அழகான ஒரு உதாரணம் காமிக்க போற பாஷிகார், சூத்திரகார காமிக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிற ஆண்டுமா, ஒரு குழந்தை பிறந்துள்ளது, குழந்தை பார்த்த உடனே எந்த குழந்தை, என்ன குழந்தை பிறந்தது அப்படின்னு கேட்டான், பெண் குழந்தை அல்லது ஆண் குழந்தை. பெண் குழந்தை எதை வச்சு சொன்னா, அதனுடைய இந்திரியத்தை வச்சு சொல்ற, ஆனா அந்த இந்திரியத்தை வச்சு சொன்னோ பிறந்த பெண் குழந்தைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அதுக்கு சக்தி உண்டோ, அல்லது பிறந்த ஆண் குழந்தைக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு சக்தி உண்டோ, என்னுடைய சூத்திரக்கார சொல்ல போற இந்த உதாரணத்தை, அங்க ஏதோ அசிங்கமா சொல்லல, இது அசிங்கமும் இல்லை, சக்தி கிடையாது, ஆனா எப்படி இருக்கு அந்த சக்தி, உள்ளுக்குள்ள இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கு, குழந்தைகள் வளர்ந்து அது ஒரு நல்ல வயசு வந்ததுன்னாக்கா ஆம்பளையோ பெண்பிள்ளையோ அவளுக்கு ஏத்த மாதிரி அந்த சக்தியானது வெளிப்படுறது, அது பெரியன்னு உள்ள அபிவியக்தி ஆகாம இருக்கு, அபிவியக்தி ஆகாம இருக்கு. இதே பாதத்துல இந்த 4வது இந்த பாதத்துல அது சொல்ல போற சூத்திரக்கார விஷயத்த, இப்போ அதை எல்லாரும் ஒத்துக்கிற முடியும், அதனால அபிவியக்தி உள்ள இருந்து இருக்கிறது வெளிக்கொணரப்படுறது அவ்வளவுதான். அதனால இது இல்லைன்னு சொல்ல முடியாது, உள்ள இருக்கிற ஒரு வஸ்து வெளிக்கொணரப்பட்டது அவ்வளவுதான். இத போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா, இருக்குன்னு சொல்ல முடியுமா, அதனால எல்லாமே நித்தியம்தான். காரியம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது, காரியம்னு என்ன அர்த்தம், அபிவியக்தி உள்ள உறிஞ்சது, இனி வரையும் நமக்கு தெரியல, தெரியாத விஷயமானது வெளியில வந்து நம்மளே சொல்ல போறோம், பின்னாடி சொல்ல போற, அதாவது ஒருத்த மோட்சத்துக்கு போறான், அவனுக்கு ஆவிர்பாவ சுரூபம் இருக்கும், பெருமாள் அந்த ஆவிர்பாவ சுரூபம் அவருக்கே அது உற்பத்தியா இருக்கா, புதுசா பண்ணல, ஏற்கனவே அவனுக்கு இருந்தது, இருந்தது கர்ம பிரவேசனா இருந்தான், அதனால அது மறைஞ்சி இருந்தது. இப்ப என்ன எடுத்துனாக்க அந்த கர்மெல்லாம் போயிடுச்சு, அதனால சுகம் தடைஞ்சிட்டான். அதுக்கு அழகான உதாரணம் சோனக பகவான் சொல்றேன், ஒரு தங்க கட்டி அல்ல ரத்தன கட்டி, ரத்தனம் ரத்தனம் ஜொலிக்கும், ஆனா அந்த ரத்தனம் என்ன எடுத்து மண்ணில அதெல்லாம் விழுந்து, அப்போ அந்த ரத்தன கட்டியானது மண்ணெல்லாம் போகணும்னு சொன்னாக்கா அது பிரகாசிக்கவே இல்லை, ஒரே அழுக்கு. அவன் என்ன பண்ணணும், அழகா நல்லா அளம்பி வச்சிடணும். அளம்பி வச்சிட்டோம்னாக்கா பல பலப்படன்னு ஜொலிக்கிறது, அந்த பிரகாசம் நம்ம கொடுக்கவே இல்லை. அதுகிட்ட ஏற்கனவே பிரகாசம் இருக்கு, இருந்த பிரகாசமானது இப்போ நம்ம அளம்பி வச்சிட்டோம் சுத்தமா, அது வெளிக்கொணரப்படுறது. ஏற்கனவே இருந்த பிரகாசம் வெளிக்கொணரப்படுறது அவ்வளவுதான். அதுதான் சொல்லியிருக்கோம். குழந்தை என்ன நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தை இருக்கும் சின்ன குழந்தை 3 மாசம் 4 மாசம், அந்த குழந்தை விளையாடுனாலும் போயிருந்ததும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குளிப்பாட்டு விடுவார், குளிப்பாட்டு விட்டாக்கா உடனே அந்த குழந்தையை தூங்கணும்னு சொல்லுவான். போய் குழந்தை பண படப்படன்னு ஜொலிக்கும், குடிச்சிட்டு வந்ததுனாக்கா அதான் அந்த சுகசுர வெந்நீர் எல்லாம் புது குளிப்பாட்டு விடுவார். அதுகிட்ட எப்பொழுதும் அழகு இருக்கு குழந்தைக்கு, ஆனா அந்த குளிப்பாட்டு விட்டோடனே அவருக்கு அழகு நல்லா தெரியும். அதனால அந்த குழந்தை எடுத்துட்டு அஞ்சா சொல்றாங்க, தூக்கினு தூங்க கொடுக்கணுமா இந்த குழந்தைய குளிப்பாட்டு இருந்தாக்கா, ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனால அந்த மாதிரி வெளிப்படுத்தப்படுறது இதுதான் அவ சொல்ற நித்தியத்துவம். காரியம்னா ஒண்ணு கிடையாது, நம்ம அப்படி சொல்ற காரியம்னு ஒண்ணு இருக்கு. அது காரியம் என்னது என்னக்கா, ஒரு காரணத்தினுடைய இன்னொரு நிலையை அடைதல், அதுதான் காரியம் நம்ம சொல்றோம். அதனால காரியத்தம் உண்டு, அவஸ்தைகளுக்கு அனித்தியத்தம், அந்த வஸ்துவுக்கு மாத்திரம் நித்தியத்துவம், அதை அவன் ஒத்துக்கிற. அதனால சாங்கியனுடைய வழி இப்படி போறது, இப்படி அவர் சொல்றார். அதன் பிறகு வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சார் இந்த மாதிரி 3 பௌத்தர் என்ன சொல்றா தெரியுமோ, எல்லாமே க்ஷணிக்கும், எல்லாமே க்ஷணிக்குமா, எதுவுமே நிச்சயன்றதே கிடையாது. சத்துன்னு ஒண்ணு இருக்கே அதுவே அனித்திருந்தான், இந்த க்ஷணம் இருக்கும் அடுத்த க்ஷணம் போயிடும், எல்லாமே அனித்திருந்தான். ஒத்தன் நித்தியம்னு சொன்னான் சாங்கியன், இவனும் அனித்தியம்தான் இருக்குன்னு சொல்றான் பௌத்தன். பரஸ்பர தத்துவம் இருந்தான், பரஸ்பரம் தத்துவங்கள் இருந்தவா இருக்கு. அதனால அவனுடைய சித்தாந்தம் அப்படி போறது. அதே ஜெயனன் இருக்கான், அவன் என்ன சொன்னான், சப்தபங்கி சப்தபங்கின்னு அவன் சொல்றான். இந்த சப்தபங்கின்றது எப்படி இருக்கும், அனேகாந்தவாதம், அனேகாந்தவாதம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், எல்லாம் எல்லாத்துலயும் இருக்கு. அதனால நித்தியம் அனித்தியம்லாம் ஒன்று பேர் தான் இருக்கும், இது வந்து பிரிஞ்சே இருக்காது. நித்தியானித்தியங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டுமே அவிரோதம். ஒரே வஸ்துல நித்தியத்துவமும் இருக்கும் அனித்தியத்துவமும் இருக்கும், எல்லாத்திலையும் எல்லாமே சேர்ந்து இருக்கும், அது அனேகாந்தவாதம் அப்படின்னு அவர் சொல்றார். பாருங்க சித்தாந்தியனுடைய மூலம் எப்படி வேலை செய்யறது, ஒவ்வொரு சித்தாந்தியும் ஒவ்வொரு மதத்திலையும் ஒருத்தன் நித்தியம்னே சொல்லலாம், இன்னொருத்தன் அனித்தியம்னு சொல்லலாம், இன்னொருத்தன் நித்தியானித்தியம்னு சொன்னான். ஆனா வைசேஷிக்கிட்டு இருக்கான் ஐயோ, அவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா நித்தியம் அனித்யம் பிரிக்கிறான். வைசேஷிகன் பாசுபதம் அவெல்லாம் நித்திய வேற அனித்ய வேற அப்படின்னு அவன் சொல்றார். ஆனா அந்த விபாகம் பிறக்கிற சமயத்துல அந்த ஆகாரங்கள்லாம் இருக்க நம்ம பக்கத்துல வளர்ப்பா நம்மளும் நித்தியம் அனித்யம் பிரிச்சோம். ஆனா எது நித்தியம் எது அனித்யம் அப்படின்னு சொன்னச்ச பரஸ்பர விருத்தமா சொல்றார். நம்ம ஆகாசம் அனித்யம் அவளுக்கு தான், அவளோ ஆகாசம் நித்தியம் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் மாத்திட்டார். நம்ம சோதனை பண்ணினோம்னாக்கா எது நித்தியம் எது அனித்யம் பார்த்தோம்னாக்கா அதுல இந்த மாதிரி அவ நித்தியானித்ய விபாகம் பண்ணாலும் சரி நமக்கு விரோதமாக சொல்றார். நித்தியத்துல அனித்தியத்துவம் சொல்லுறார், அனித்தியத்துவத்துல நித்தியத்துவம் சொல்றார். அதாவது நித்தியம் அனித்தியம்னா பிரதேகம் இருக்கு, ஆனா விபரீதமா இருக்கு. ஏன்னா திரவியங்கள் இருக்கு, திரவியங்கள்ல சிலதெல்லாம் நித்தியங்களா இருக்கும். எது பரமாணு ஆகாஷம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நித்தியம்னு சொல்லுவோம். ஆனா அவயவே திரவியம் இருக்கு பாருங்க, ஒரு கட்டம் கடவுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல அவயவம் இருக்கு, அதனால அவயவத்தோடு சேர்ந்த அவயவை அந்த அவயவ திரவியங்கள்லாம் அனித்யம்னு அவர் சொல்றார். குணத்துல கூட அதை மாறிச்சுக்கிறான். ஜடத்துவம் சொல்லுவோம், அவையெல்லாம் ஜாதிகள், ஆனா நிச்சயம் சொல்றான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறார். யாரு வைசேஷிக்குவன் வாசிப்பதால் நம்ம சித்தாந்தத்திலையோ எல்லா திரவியமும் நிச்சயம்தான், ஆனால் அந்த நிலைகள் தான் அனித்தியங்கள். ஆகாசம் பரமாணு இவைகள்லாம் கொல்லியோ அவைகள் எல்லாம் ஒரேடியா தள்ளிடணும். ஏன்னா அந்த ஆகாசம் கூட அனித்தியம் தான், பரமாணுன்றது நம்ம எதுவும் சொன்னேருமே பார்த்துருக்கோம். ஆந்திய காலம் அந்த ஆத்து வழியா ஜாலகரந்திரம் இருக்கும், அந்த காலத்து ஆத்தெல்லாம் பார்த்தா தெரியும், சின்ன சின்ன ஓட்டம் இருக்கும், அது வழியா சூரிய ஒளி வரும், அதுல ஒண்ணு பறந்துட்டு இருக்கும், கண்ணுக்கு தெரியும், ஆனா எடுத்து அப்படி பிடிச்சு பார்த்தா தெரியாது, அந்த வெளிச்சத்துல மாத்திரம் கண்ணுக்கு தெரியும், அதுதான் நமக்கு பரமாணம். அதாவது சொல்றான் சொல்றான், ஆனா நாம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா அவைகள்லாம் அனித்தியம்தான் அப்படின்றோம். அந்த மாதிரியே சாவயவத்துவம் சாவயமா இருந்தாலே அது அனித்தியம்னு அவன் சொல்லிட்டான், அதை ஒத்துக்கணும் நாம. ஏன் அப்படின்னா நித்திய பூதி இருக்கு, நித்திய பூதியில எத்தனையோ தகம் சுசூனாதி வண்டவன் எத்தனையோ சுரண்டு கவியங்கள், நிறைய ஸ்தோணங்கள், நிறைய மாளிகைகள், அற்புதமான உத்தியானவனங்கள், எல்லா உத்தியானவனங்கள் நடத்தும், நிறைய தோட்டம், நிறைய நீர்நிலைகள், எல்லா அவையத்தோடு கொடுக்கும். ஆனால் அவையெல்லாம் நமக்கு நித்தியம், காரணம் தர்மிக்கிறார்கள் பிரமாணம், அங்க எல்லாமே நித்தியமா இருக்கு. அவரி பிரம்மாவுடைய தெய்வம் இருக்கிறார், பிரம்மாவுடைய திவ்யாயுதங்கள் திருவாபரணங்கள் இவைகள்லாம் சொல்றவங்களோ அவனுடைய தெய்வம் இருக்கணும், அவருடைய இவைகள் எல்லாம் இருக்கு, எல்லாமே நிச்சயம்தான். எப்படி நிச்சயம்னா சொல்லிகளா, எனக்கு வேதம் தான் முக்கியம், அந்த வேதம் சொல்லும் ஆகாசமா அந்த அனித்யம் பரமானம் ஒண்ணு கிடையாது. பெருமானுடைய தெய்வங்கள் வைக்கிறாமோ அந்த நிச்சய கோதியோ அவைகள்லாம் நிச்சயங்கள். சதாபட்சம் சோதையகான்னா இப்போ அது அனித்தி வந்தா எப்படி பார்க்க முடியும், எப்பொழுதுமே பார்த்து இருக்காதிகள் நம்ம தேவ பிரமாணம் சொல்ல தேவே அனுதினம் அனிமேஷி ரோசனின்னு எழுச்சியை பெருமான சேவைக்கு ஆரம்பித்தான். தேவ பிரமாண சேவைக்கு சேவிக்க அவ கண்ணி இமைக்கவே இல்லை, கண்ணி இமைக்கிறதே இல்லை, அப்படி உற்சாகமா தெரிஞ்சுட்டே இருக்காவ அனிமேஷி அந்த மாதிரி ரோசனங்கள் கண்கள் பார்த்தா திக்ரம் அடைஞ்சு அப்படியே தெரிக்கிறாராம். என்னமான அழகு திருமாவளி அழகு அவன் தீவிரம் வைக்கிறவங்க ஒரே மாதிரி இருக்கு, அதனால நிச்சயத்துவம் அந்த மாதிரியான சுதிகள் தான் சொல்றது, அதை ஒத்துருக்கோம். அதே மாதிரிதான் ஜாதிகள்லாம் இருக்கே அவையெல்லாம் அனைத்தின்தான். இந்த உடம்பு இருக்கே உடம்புடைய ஆகாரம் தான் ஜாதி, கோத்தம் சொன்ன கோத்து ஆகாரம் ஆக்குறது, அது எப்படி இருக்கும், ரெண்டு கொம்பு நீண்ட வால் இருக்கும், நாலு கால் இருக்கும், அந்த தொங்கும் கருத்துக்கிட்ட அது இருக்கும், இந்த மாதிரி நம்ம சொல்றோம். இந்த ஆகாரங்கள் இந்த இதான் சம்ஸ்தானம், இந்த சம்ஸ்தானம்ன்றது மாறிட்டே தானே இருக்கும். ஒரு கோவுக்கு நீண்ட கொம்பு இருக்கும், இன்னொரு கோவுக்கு சின்ன கொம்பு இருக்கும், இன்னொன்றுக்கு கொம்பே முளைச்சிருக்காது, இப்படி எல்லாம் மாறி மாறி இருக்காங்க. அதனால இதெல்லாம் அனுப்பியங்கள், அதனால நிச்சயம் எப்படி சொல்ல முடியும். அதனால இந்த மாதிரியாக எவ்வளவோ பேதங்கள் இருக்கு. அதனால இந்த இதுல இவன் சுதிகளை கொண்டுதான் ஆட்சேபிக்கிறாங்க அப்படின்னுட்டு இந்த விவேகம், நம்ம சொன்ன விவேகம் அவனுக்கு வரல. இவன் நமக்கு எது நமக்கு பிரதிகூலமோ அதை உண்டி எடுத்துன்னா வாக்கியங்கள், அதுவும் அனுகூலம் நம்ம சொல்ல போறோம், அதுவும் அனுகூலம் நம்ம சொல்ல போறோம். அந்த வாக்கியங்களை வச்சுன்னு எடுத்துன்னு சொல்றான். எது அது நமக்கு அனுகூலமாக சகசிரத நிறைய ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் இருக்கு, அந்த வாக்கியங்கள்லாம் இல்லை. அதனால அந்த விவேகத்தை அவனுக்கு சொல்லி ஆகணும், அதை ரட்சிச்சாகணும். அதனால பூர்வபக்ஷிகள்லாம் நடிச்சு நடிச்சிருக்கிற நடத்து நடத்துற எப்படி அப்படின்னாக்கா இந்த இந்த இந்த பாதம் இது வியப்பாதமும் அத மாதிரி பிராணபாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த ரெண்டு பாதத்தினாலையும் அவள் தடுத்து நடத்துற அடுத்தடுத்து நிறுத்தி அதன விஷயங்கள்னா ஸ்பஷ்டமா சொல்ல போறேன். அதுக்கோசரம் தான் இந்த அறிஞர்கள் வந்து வரது, இந்த பாதங்கள் இரண்டு பாதங்கள் வந்து இப்படி சேர்த்து விடுற. அதனால என்ன எடுத்து இப்படி பண்ணினதுனால பிரம்மத்துக்கு சர்வ காரணத்துவம், இப்ப ஆகாசம் நித்தியம் ஆரம்பிச்சுப்பா, ஆகாசம் நித்தியம் கிடையாது, அது அனித்தியம் தான் அப்படின்னு தவிக்க போற சுப்பிரகாரம். அது சொன்னதுனால இது பிரம்மமானது அனித்தியமா போயிட்டதுனால பிரம்மத்தை பிரம்மத்துக்கிட்ட இருந்தா உற்பத்தியாச்சு. ஆகவே பிரம்மம் சர்வகாரணம், பிரம்மத்தினுடைய சர்வகாரணத்துவானது இங்க ஸ்தாபிக்கப்படுறது. சரி, இங்கெல்லாம் யாருக்கு ஒரு புஷி அப்படின்னா சாங்கியால் தான், வைசேஷிகால் தான், ஏற்கனவே வணக்கம்னு பண்ணிட்டுமே, இங்க திருப்பி என்னத்துக்கு அவர் எப்படி வர முடியும் அப்படின்னாக்கா இவரு அப்பா உயுக்தி உதக்கங்கள் அதை வச்சு ஆட்சேபம் பண்ணலாம், அப்ப அதை கண்டனம் பண்ணிட்டோம். ஆனா இப்ப எப்படி தெரியுமோ, அப்ப தர்க்கம் வேணும் பண்ணா, இப்போ சுதிமுகேன சுதி உபநிடத் வாக்கியங்களே சிலதெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கு அப்படின்னுட்டு ஆரம்பிச்சா, இப்போ அத இதுவரை அந்த வாக்கியங்களுக்கு விரோதமே இல்லைன்னு நம்ம சொல்ல போறோம். அதனால அப்படி பண்ணினதுனால நம்ம சித்தாந்தம் இன்னும் ஸ்தாபிதம் ஆறுது. அதனால நமக்கு எது சித்தாந்தமோ அந்த சித்தாந்தம் சொல்றாரு, அந்த சித்தாந்தங்கள்லாம் அவருக்கு விருத்தமானது, அவருக்கு விருத்தமானது, அவர் சொல்ற இதுவே வரவே வராதிங்க, அதை கண்டனம் பண்ணணும், அது மாதிரி சாய்க்கணும் வைசேஷிக்கணும். அவெல்லாம் சொல்றத கண்டிக்கிறதுக்கோசரம் சாங்கியம் வந்து ஆகாசத்துக்கு ஆகாசத்துக்கு நிச்சயத்துவம் சொல்லல, வைசேஷிகன் சொல்றான். ஆனா கர்த்தரதிகளெல்லாம் வரப்போகுது, அங்க கர்த்தரதிகளெல்லாம் வரைச்ச அவளுக்கு கணனம் பண்ணியாகணும், யாருக்கு அந்த சாங்கியனை கணனம் பண்ணணும், அதுக்கு அவள்லாம் வருவா, அவள்லாம் வருவா அந்த சாங்கியன்லாம் அந்த அவளுக்கு வரைச்ச அவளை கண்ணனம் பண்றது போகணும்னா இது வருது இந்த அதிகரணம். இந்த பாதங்கள் 15 பாதங்கள் அதிகரணம், ரெண்டு பாதத்தினால சொல்லப்பட்ட 15 அதிகரணங்கள் அவைகள்லாம் அதெல்லாம் எப்படிப்பட்டது என்றதை விவரிக்கணும், அவளை கண்ணனம் பண்றது போகணும் இந்த மாதிரி வருது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால முதல்ல சங்கதிய சொல்ற, அத இப்ப பார்க்கலாம். சர்வம் சாங்கியாஸ்ச நித்யம் க்ஷணிகம் அகிலமபி அத்ர விபாஷிகாத்யாஹ நித்யாநித்யம் சமஸ்தம் ஜன பரிபடிதம் சப்தபங்கீம் படந்தஹ நித்யாநித்யே விபத்யாபி அபிததி விபோ விபர்யஸ்ய வைசேஷிகாத்யாஹ சுச்சித்தான தான்யருந்தன் ஸ்ருதிபரதவிய பிராணபாதௌ யுணக்தி அப்படின்னு சொல்றோம். யத் பிராணபாதம் யுணக்தி சொல்றேன், யத் பாதம் பிராணபாதம், மூணாவது பாதத்தும் மூணாவது பாதம் யத் பாதம், நாலாவது பாதம் பிராணபாதம், இது ரெண்டத்தையும் சேர்த்து விடுற யுணக்தி. இந்த வேதாந்த எதுக்கு அப்படின்னாக்க இவாளை தடுக்கணும் கண்டனம் பண்ணணும், அதுக்கு வசதம் எப்படின்னா சர்வம் சாங்கியாஸ்து நித்தியம், சாங்கியாஸ்து சர்வம் நித்தியம் அப்படின்னு சொல்ற, சாங்கியர்கள் அனைத்துமே நித்தியம், அனித்யம்ன்றதே உலகத்தில் கிடையாது, உற்பத்திங்கிறதே ஒண்ணு கிடையாது அப்படின்னு சாங்கியா சொல்ற, சர்வம் சாங்கியாஸ்து நித்தியம். வைபாஷிகாத்தியாக அத்த க்ஷணிகம் அகிலமபி, வைபாஷிகாத்தியா இதே விஷயத்துல வைபாஷிகாத்திகள் வைபாஷிகன் சௌத்ராந்திகன் யோகாச்சாரன் மூணு பௌத்தான் இவன் என்ன சொல்றான்னாக்கா அத்த அகிலமபி க்ஷணிகம், அனைத்துமே க்ஷணிகம்தான், எல்லாம் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நாசத்தடைஞ்சிட்டு இருக்கு, அதனால அனித்யம்தான் வைகள் அப்படின்னு சொல்ற. ஆனா தினப்படி படித்தான் தினமணி வர நைனால் அவனால படிக்கப்பட்ட சப்தபங்கியும் பரந்த சப்தபங்கி சாபஸ்தி சியாநாஸ்தி சியாத் அஸ்தி நாஸ்திக இந்த மாதிரி ஏழு சொல்றாவா அதை ஜெயன மதத்துல பார்த்துருக்கோம். அந்த சப்தபங்கியை சொல்லக்கூடியவர்கள் ஜெயனாய் அவள்லாம் அவஸ்தா நித்திய அனித்தியம் அபிதரது லோகத்தில் அனைத்துமே நித்தியமாகவும் அனித்தியமாகவும் விரோதம் இல்லாமல் ஒரே வஸ்து வரை இருக்கு. நித்தியம் இருக்கு அனித்தியம் இருக்கு. ஜாத்தியாஸ்தனா நித்தியம், நித்தியாஸ்தனா அனித்தியம் அப்படிங்கிறாவா இதெல்லாம் பாஸ்கர வேதாந்தியெல்லாம் சேர்ந்துருவான் இந்த மாதிரி சொல்றதுனால. அதனால எல்லாமே நித்தியம் நித்தியா நித்தியம் தான் அப்படி அவளுடைய அபிப்பிராயமா அப்படின்னுட்டு இந்த ஜெயின பக்ஷவாதிகள். ஆனா வைசேஷிகாத்தியா வைசேஷிகாள் வாசுபதா இந்த மாதிரி இருக்கிறவாங்கலாம் சுவாமி எப்படி எப்படி எல்லாம் பதங்கிடப்படுகிறார் பிரயோகம் பண்றாரு. ஆதி சத்தம் போட்டுனாக்க அதுல பாசுபதம் பாசுபதம் பசுபதி மதத்தை சொல்றவா அவள் இங்க அர்த்தம் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொன்றத்திலையும் புரிஞ்சு புரிஞ்சு இது பார்த்துக்கணும். அதனால இந்த பாசுபத பத மதவாதிகள் அவள் இந்த மாதிரி சொல்றா வைசேஷிகாரெல்லாம் எப்படி நித்தியானித்யம் விபத்திய நித்தியானித்ய விபத்திய நித்தியத்தையும் ஒத்துப்பா சிலதெல்லாம் நித்தியம் சிலதான் அனித்தியம் அப்படின்னு விவசாயம் பண்றோம் நம்மளும் பண்றோம். அந்த மாதிரி பார்க்கறது உடனே அத கூட பார்த்தாக்க நம்ம சொல்றதும் அவ சொல்றதும் ஒண்ணு மாதிரி தோணும். ஆனா தத்துவ பிரக்கிரியில பார்த்தோம்னாக்க நம்ம எதை அனித்தியமா சொல்றோம் அதை நித்தியமா சொல்லுவாவா எதை நித்தியமா சொல்றோம் அதை அனித்தியமா சொல்லுவா அது தவறு. நித்தியானித்ய விபத்தியாப்பி தெரிஞ்சா கூட விபர்யஸ்ய மாத்தி சொல்லுவாவும் மாத்தி சொல்றது என்னத்த மாத்தி சொல்றது நிச்சயத்தை அனித்தியமாகவும் அனித்தத்தை நிச்சயமாகவும் அந்த மாதிரி சொல்றதா அப்படி சொன்னதுனால அது எப்படி இருக்கும் நித்தியானித்ய வைத்தியாபி விபர்யஸ்ய அபிதது அபிதான் சொல்றாரு சொல்கிறார்கள் யாராவது வைதேசிகாத்தியாக இப்ப என்னாச்சு பாருங்க அந்த பங்கால் எல்லாமே நிச்சயம்னு சொல்றா அபிதது வைபாடிகாதி மூணு பௌத்தா எல்லாமே அனித்தியம் கணிக்கம் அப்படின்னு அவர் சொல்றார். அதே அவன் வந்து இவா இருக்கா போறோம் ஜெயினாய் அந்த பாஸ்கராய் இவாள்னா என்ன பண்றா அந்த ஜெயினர் சொன்ன இது இருக்கே சப்தபங்கி அந்த சப்தபங்கி வாதத்தை பேசுறவா அநேகவாந்த அநேகாந்த வாதத்தை பேசுறவா எல்லாமே நிச்சயமாவும் இருக்கும் அனித்தியமாவும் இருக்கும் விரோதமே இல்லை அப்படின்னு அவ சொல்லுவா. ஆனா வைசேஷிகாரோ நித்தியம் அனித்யம்னு பிரிச்சுப்பா வைசேஷிகார் பாசுபதால் தான் அப்படி பிரிச்சுட்டா கூட அவ என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா வேத விருத்தமாக எது நித்தியமோ அது அனித்தியமா சொல்லிட்டு எது அனித்தியமோ அதை நித்தியமா மாத்திட்டு சொல்லுவா. இப்படி இதுவரங்களுடைய தாரச சாட்சிட்டு ஏன்னா இதை வச்சிருந்தா பின்னாடி பார்க்கணும் எல்லாம் அப்படி இருக்கு சொல்லச்ச சுச்சுத்தான் இதை வந்து சுருதியை வச்சுட்டுதான் அவர் பேசுறார். சுருதியை வச்சுட்டுதான் ஏற்கனவே சொன்ன பார்ப்போம் ஆகாசம் வாயுஸ்து அந்தரீட்சத்து ஏதோ அமிர்தம் இது ரெண்டும் அமிர்தம் இறப்பு இல்லாதது நாசம் இருப்பது நித்தியமானதுன்னு முக்கியம் அதை வச்சுக்கிறார். அந்த மாதிரி சுருதிகள் சொல்லப்பட்டதை வச்சிருந்து அவன் ஆக்ஷேபிக்கிறார் ஆக்ஷேபிக்கிறான் வருமா. ஆனால் சுத்தியுத்தான் சுதியை கொண்டு அவள் எழுந்துகிறான் இதை கொண்டு இல்ல நித்தியை கொண்டு இல்லை என்ன நித்தியம் அடிச்சாச்சு சுதியை கொண்டு அவன் திருப்பி இது பண்றான் ஃபீனிக்ஸ் பறவைன்னு ஒண்ணு சொல்லுவாளே அந்த மாதிரி நெருப்புல எத்தனை வாட்டி இருந்தாலும் எழுந்து எழுந்து வருமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வயசுல என்ன துஷ்டன் இருக்கானே சொல்லுவான் வச்சனும் விஷயத்துக்கு வாழ்ல தான் விஷம் இருக்கும் பாம்புக்கு நாக்குல விஷம் இருக்கும் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லிட்டே வந்து துர்ஜனனுக்கு சர்வாங்கே துர்ஜனம் விஷம் துர்ஜனிய விஷம் துர்ஜனனுடைய எல்லா உடம்புலையும் விஷம்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நீச்சமான புத்தி எப்படியாவது வைதிக சித்தாந்தத்தை அடிக்கணும் ஏதத்தை அடிச்சுக்கணும், பிரம்மகாரணத்தை அடிக்கணும், ஈஸ்வர கிருஷ்ணத்தை அடிச்சுக்கணும். ஈஸ்வரன் ஏன் அபிசாரப்படுத்துறது என்ன மாதிரி சொல்லி அப்படி சொல்றது அது அந்த மாதிரி அவ போவா. அதனால இதெல்லாம் யுக்திகள்லாம் விட்டுட்டான், போன வாடலாம் யுக்திகளை வச்சிருந்தா அக்ஷகம் பண்ணும். இப்போ யுக்திகளை விட்டுட்டு சுத்தித்தான் சுதியில இருந்து உண்டாருவான். கேள்வி கேட்கிறார், சுதியில வச்சிருந்தா அக்ஷகம் அப்படிப்பட்ட தான் அவர்களை நிரந்தன் அவளை நிரோதம் அவளை தடுக்கிறதுன்னு அர்த்தம், அவளை நிராகரிக்கிறது, அவளை சர்வாத்மனாக சொல்றது. சுதியினால் கூட நீ என்ன கேட்க முடியாது அப்படின்னு இருந்தன்னு சுதிபீர் அதை சுதிகளை கொண்டு நீ சுதிகளை கேட்டுதான் கொண்டுதான் என்ன கேட்க வந்த கேள்வி. இப்போ நீ கேட்ட சுதிகளை கொண்டு உனக்கு நான் பதில் கொடுக்குறேன். சுதிகள வியத் பிராணபாதம் யுனக்தி, இந்த வியத் பாதம் என்ன பிராணபாதம் என்ன அந்த ரெண்டு பாதத்தையும் இந்த வேதாந்த சாஸ்திரத்துல சேர்த்து விடணும். சுதிபிரேவன் வேதங்களை கொண்டு உன்னை அடக்கிடுவோம், அடக்கிட்டு அந்த வேதங்களை கொண்டு இந்த ரெண்டு பாதங்களும் பிரம்மகாரணவாதத்தை சாதிக்கிறதுக்கு வந்துருக்கு. அதனால நீ ஒரு சுதியை காமிச்ச என்ன அதுக்கு பாதகமான ஒரு சுதியை நான் காமிப்பேன். அப்படி பண்ணி உங்களை எல்லாரையுமே தட்டி தள்ளிவிடுவேன், தள்ளி விட்டுருவோம், எல்லாரையும் நிரந்தரம் பண்ணிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு முக்கியமானது தர்மிக்கிறாக பிரமாணமான வேதம். அந்த வேதம் எதை சொல்றதோ அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே எங்களுக்கு வேண்டியது இல்லை. அந்த இடத்த பொண்ணு நீ ஆட்சேபிச்சேன்னாக்கா வேதத்திலேயே முழுகி இருக்கிறவான் அம்போ, அதுவே பிரமாணம் சொல்ற வாதிகள் நாங்கோ. எங்ககிட்ட வந்து நீ தமிழ்ல ஒண்ணு சொல்லுவா, உள்ளம்பட்டறையில குண்டு வச்சு வித்தாக்கா நான் வாங்குவானா அப்படின்னு. உள்ளம்பட்டறைன்னா அந்த காலத்துலாம் இப்பதான ஃபேக்டரிஸ் அப்படிலாம் அந்த மனம் சொல்லுவா, இரும்பெல்லாம் கருமான் இரும்பெல்லாம் பட்டரை வச்சு பண்ணிடுவான், ஆணி போராடி கத்தி கடப்பாறை அந்த மண்வெட்டி எல்லாத்தையும் எழுதிருவான். அவனுடைய பட்டறையில வந்து மொத்தம் ஊசி வைக்கிறேன்னு வந்தான்னாக்கா எது பண்ணா. நாங்கள் சுத்தீக பிரமாணவாதிகள், சாஸ்திரத்தை காட்டி எங்களுக்கு பிரமாணம் ஒண்ணும் கிடையாது. அதுதான் சாஸ்திர யோனித்வா அப்படின்னு சொல்லிட்டோம், சுதேசு சப்தமூலத்வாதுன்னு சொல்லிருக்கோம். அப்படி சுதியே பிரமாணம்னு சொன்ன எங்க கிட்ட வந்து நீ சுதிய கொண்டு விரோதம் காமிக்கிறேன், அதனால ஒண்ணு நிச்சயம் ஒண்ணு அனுச்சியம் கிடையாது, எல்லாம் அனுச்சியம் எல்லாம் அனுச்சியம் அதான் எங்க கிட்ட வேண்டாம். ஏன்னா நாங்க சுதியை வச்சிருந்தா நாங்க விசாரம் பண்ணிருக்கோம், அதுல ஒன்னாலும் எதையுமே எங்கிட்ட காமிக்க முடியாது. அதனால நீ சுதியை கொண்டு காமிச்சேன்னா அதுக்கு பாதக சுதி பல சுதிகளை காமிச்சோம், பல சுதிகளை காமிச்சோம்னாக்கா எல்லாம் ஒன்றுதான் சிதிலமா எடுப்போம் பட்சம். ஆகவே எங்க பட்சம்தான் சித்தாந்தத்தில் ரச்சனை அது சொல்றது. ஆகவே இந்த ஸ்லோகத்துல இந்த சங்கதியை சொல்ற இந்த கடத்தியில் ரெண்டு பாதமும் என்ன சொல்றது, இந்த மாதிரி காரி அவர்கள் சோதனை பண்றது அதுல சுதி விரோதங்கிற பூர்வபட்சிகள் காமிச்சாக்கா அந்த சுதி விரோதத்தை சுதிகளை கொண்டு சமணம் பண்ணி சர்வகாரணத்துவம் பிரம்மத்துக்கு அங்கீகரிச்சோம். பிரம்மம் சர்வகாரணம்னாக்கா அனைத்தும் பிரம்மத்துக்கு காரியமாக இருக்கும், அதுதான் இங்க சொல்றது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் அர்த்தாச்சு. இதை பாருங்க, சர்வம் சாங்கியாத்த நித்யம் க்ஷணிகம் அகிலமபி அத்ர விபாஷிகாத்யா நித்யா அனித்யம் சமஸ்தம் என்ன பரிபதிதாம் சப்த பஹ்யீம் படந்தாம் நித்யா நித்யே விபஜ்யாத்யபி தததி விபர்யஸ்ய விசேஷிகாத்யா சுச்சித்தான தான் நிரந்தன் சுதிவிரததிய பிராணபாதௌ யுனக்தி கவிதாக்கி கவிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த பிரவே நமஹ.